రామాంజనయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యం సదాచార్య పర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజైస్మరుత్వం వ్యామోహతత్తవితరాణి ప్రణాయ మేనే అస్మద్గురో భగవతో సింహోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయవతయస్తనయా విభూతిస్సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతే వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రీగణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం కరస్తమహదాస్మయ భక్తనాథ శ్రీభక్తిగార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రీరేణు పరతార యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీ సగవోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువణిదినారెండ్రుం తెన్కురుగూరెండ్రుం మరువినియమన్పురునరెండ్రుం అరుమైహల్ అందాది పెయ్దార్ అడీనయే ఎప్పుడుదుం சிந்தியாய் நெங்கே தெரிந்து மனத்தாலும் வாழாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லா தெரிந்தேன் ஜனத்தாலும் ஏதும் குறைவினேன் என்று சடகோகன் பாதங்கள் யாமுனைய பற்று ஏந்த விரும்பி பிராமானுதமுனிதன் வாய்ந்த மனத்வாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோகன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராறு உள்ளம் பெற வாண்டிகளும் சோழி மதிலரங்கர் மண்புகழ் மேல் ஆண்ட தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோகன் மொழிபால் வளர்த்தை தத்தாய் ராமானுசன் மிக்க விரே நிறையும் மெய்யா உயர் நிலையும் தக்க நிறையும் தரையாகி தொக்கியதும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருபெயர் போல் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்கிறாடீந்து தற்பேரித ஸ்ரீமத்ரீ குருகேசவேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசிரசூரியுத்தாரக்கமாபுவன்மாந்தரப்பணமுனிர்தத்தாமதிமலாம் ஸ்ரீமான் வேங்கடனாச்சாரியகவிதாக்கிஜகேசரி வேதாந்தாச்சாரியவியோமே சன்னிதத்தாம் சதாஹி పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం శతకోపసూక్తే సహస్రశత్సంఖ్యక భాష్యకారం కథాది నామానమహం ప్రపద్యే. పిరందవారం వళందవారం పెరియ భారతం కైసెయ్యే ఎన్పదాక ఆరంభిత్తు ఎంబెరుమానుడయ దివ్య వైభవంగా ఎల్లాం அவதார லீலா வைபவங்கள் எல்லாம் அரியணை உருக்கி உண்கின்றன. அப்பொழுது அந்த எந்திரமானை நான் எப்படி தோற்றம் செய்வேன், எப்படி அனுபவிப்பேன் என்பதாக ஆழ்வார் அருள அருளிய திருவாய்மொழி இது. இங்கே பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்பதாக ஸ்ரீ கிருஷ்ணாவதார் வைபவத்தை பேச ஆரம்பித்தவர் தொடர்ந்து மூன்று பாசுரங்களிலே கிருஷ்ணாவதார வைபவத்தை பேசினார். இப்பொழுது நான்காவது பாசுரமும் ஐந்தாவது பாசுரமும் வேறு விஷயமாக வரப்போகின்றன. ஆறு முதல் அது வேறொரு விஷயம். மொத்தமாக பார்த்தோமானால் இத்திருவாய்மொழி மொத்தமுமே கிருஷ்ணாவதார விஷயம் என்பதாக சொல்ல முடியாது. ஆனால்தான் பிறந்தவாறுன்னு சொல்லும்போது கிருஷ்ணன் பிறந்ததை மாத்திரம் சொல்லவில்லை, எம்பெருமானுடைய சகல அவதாரங்களையும் ஆழ்வார் மனதில் வைத்துக் கொண்டு பிறந்தவாறும் சாதிக்கிறார். எம்பெருமான் பிறந்த பிரகாரத்தை அவர் என்ன கேட்டா நிறைந்த நூறு பிற்கு எனது ஆவியை உருக்கி உண்கின்றான். என் ஆவியை உருக்கி உண்கின்றது எம்பெருமானுடைய அவதார வைபவம். எல்லாமே எல்லாவற்றுக்கும் மேலாக பிறந்தான் என்பது என்னுடைய மனசை உருக்குகிறது என்பதாக சொன்னார். இப்பொழுது நான்காவது பாசுரம். கள்ளவேடத்தை கொண்டு போய் புறம் உக்கவாறும் கலந்த அசுரரை உள்ளங்கலந்து உயிருண்ட உபாயங்களும் வெள்ள நீர் சடையாலும் நின்றை வேறலாமை விளங்க நின்றதும் உள்ளமுள் குடைந்து என் உயிரை உருக்கி உண்ணுவே. எம்பெருமானே, நீ ஒரு சமயம் ஒரு கள்ள வேடத்தை போட்டுக்கொண்டார். அசுரர்களுடைய இடமான திரிபுரத்துக்கு போய் அவர்களுடைய மனசிலே புகுந்து மனோபேதம் செய்து அவர்களுக்கு வேதத்திலே சிறந்தை இல்லாதபடி பண்ணி ஒரு உபாயம் பல ஒரு உபாயம் அல்ல பல உபாயங்கள் பண்ணி அவருடைய பிராணனை அபகரித்தார், அவர்களை கொன்றார். இதையெல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, கங்கையை தலையிலே ஏந்தின பரமசிவனானவன் உன்னோடு வேறு ஆகாதபடி நீ பிரகாசிக்கிறாய், அவனை அப்படி ஆக்கி வைத்தாய். இதெல்லாம் என்னுடைய மனத்திலே உள்ளே துடைந்து உருக்குகின்றன, மனசை உண்ணுகின்றன என்பதாக காண்கிறார். எம்பெருமானுடைய லீலையை பற்றி சொல்லும் போது இரண்டு முக்கியமான லீலை இருக்கிறது. ஒன்றாவது, கண்ட வேடத்தை கொண்டு போய் புறம் புக்கவாறும், அதாவது புறம்னா திரிபுரம் முப்புறம் என்று சொல்வார்கள். அசுரர்கள் மூன்று அசுரர்கள் திரிபுரம் என்பதாக மூன்று பட்டணத்தை நிர்மாணித்து அதிலே இருந்து கொண்டார்கள். அங்கிருந்து கொண்டே எல்லாரையும் தாக்குகிறார்கள். தேவர்களுக்கெல்லாம் வேற எதுவும் செய்ய வழியே இல்லை. ஏன்னா ஒண்ணு இரும்பு கோட்டை, இரண்டாவது வெள்ளி கோட்டை, மூன்றாவது தங்க கோட்டை, தங்கத்தினாலான கோட்டை, மூன்றுமே யாரும் உள்ளே பிரவேசிக்கவும் முடியாது. வேதம் சொல்லக்கூடிய கதை இது. தேவர்கள் அதை ஜெயிக்க முடியவில்லை அப்படின்னு ஆரம்பித்து ஒரு கதையை வேதத்தில் சொல்றது. கடைசியில எம்பெருமானுடைய துணையை கொண்டு பரமசிவனானவர் அந்த புறங்களை எரித்தார் அப்படிங்கிற கதையும் வேதம் சொல்லி முடிக்கிறது. எம்பெருமானுக்கு திரிபுரத்தை எரித்தவன் அப்படின்னு ஒரு பேருந்து, எம்பெருமானத்தில் பரமசிவனுக்கு திரிபுரத்தை எரித்தவன் என்று பெயர் உண்டு. புராரி என்பதாக பெயர். புறம் ஒரு மூன்று எரித்து அமரர்க்கும் அருவியன்று அறநயன உலகடித்து அமைத்துள்ளனே என்று ஆழ்வார். இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் புறத்தை எரித்தவன் என்பதாக முக்கண்ணனான ருத்ரனை சொல்லியிருக்கிறார். ஆனால் இதன் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, திரிபுரம் எரிப்பதற்கு சகல உபகாரங்களும் பண்ணினவன் எம்பெருமான் தான். புத்தன் தான் எரித்தார் என்பது வாஸ்தவம். ஆனால் மிக மிக முக்கியமான உபகாரங்கள் எல்லாம் எம்பெருமான் தான் பண்ணியிருக்கிறான். இத்தனை உபகாரம் பண்ணவே கடைசியில பெயர் அவருக்கு போச்சு. என்ன பண்ணினான் அப்படின்னு கேட்டா, முதலிலே ஒரு கள்ள வேடத்தை எடுத்துக்கொண்டு போய் அந்த திரிபுரர்களுடைய அந்த பட்டணத்துக்குள்ளே போய் அவர்களுக்கு சில விஷயங்களை எல்லாம் உபதேசம் பண்ணினான். அதன் மூலம் அவர்களுடைய மனசை மாற்றினான். அதாவது அவர்கள் வந்து எத்தனையோ தபஸ் எல்லாம் பண்ணி பிரம்மாவுக்கு வரமெல்லாம் வாங்கினவர்கள், வாங்குகிறவர்கள். அதனாலே அந்த தபோ பலத்தினாலையும் அந்த வரபலத்தினாலேயும் இன்னும் பல பலம் எல்லாம் இருக்க வாழ்க்கு. அதாவது அங்க ஒரு கிணறு எல்லாம் இருந்துதான், அந்த கிணறு எல்லாம் நிறைய அமிர்தங்கள் எல்லாம் ஒட்டி வச்சிருந்தா அந்த அமிர்தத்தை சாட்டா போறோம். மேல மேல மேல மேல அவர்களுக்கு பலம் கூடுமே தவிர ஆயுஷு குறையாது, ஆயுஷு ஏறிண்டே இருக்கும். அந்த மாதிரியான ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சிருந்தார்கள். அப்ப எம்பெருமான் என்ன பண்ணான்னு கேட்டா, முதல்ல அவர்களுடைய மனசை மாத்தணும், மாத்தி அவர்களுக்கு இந்த தபஸ்ல இந்த வைதிக காரியங்கள்ல எதுவுமே சிறந்தே இல்லாதபடி பண்ணணும். அப்படித்தான் அவர்களை நாசம் பண்ண முடியும். ஏன்னா யாகம் பண்ணி அதன் மூலமாக காரியத்தை சாதிக்கிறோம், யாகம் மூலமா காரியத்தை சாதிச்சுப்பான். தபஸ் பண்ணி அதன் மூலமாக காரியத்தை சாதிக்கிறவன் அதன் மூலமாக காரியத்தை சாதிச்சுவான். இப்படியே யாரும் தபஸும் மீண்டே இருந்தா அசுரர்கள் அதை பண்ண ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. அப்ப என்ன கேட்டி அவர்களை எப்படி ஜெயிக்க முடியும்? வழி இல்லாமல் திண்டாட வேண்டியதுதான். அதனால அவர்கள் அசுரர்களை வந்து இந்த மாதிரி யாமோ தபஸோ பண்ணாதபடி பார்த்துக்கிறது ஒண்ணு நல்லது. அதனால அதெல்லாம் பண்ண ஆபத்து அப்படிங்கிறபடியாக. ஆனா இந்த திரிபுரத்துல இருக்கக்கூடிய அசுரர்களும் இந்த மாதிரி ரொம்ப பிரபாவம் நிறைய உடையவர்களாக இருக்கார்கள். அப்ப அவர்களுக்கு முதல்ல இதுல சிறந்தையெல்லாம் போக போகும்படி பண்ணலாம். அதனால என்ன பண்ணாரு கேட்டா பெருமாள் உள்ளுக்குள்ள போய் அவர்களுடைய அவர்களுக்கு போய் சில உபதேசங்கள் எல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் வேதம் எல்லாம் எதிர்ப்பா அதெல்லாம் இதுக்கு இருக்க வரைக்கும் சோதனமா இருக்கலாம். நீங்க எதுக்கு யாரும் எல்லாம் பண்றது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ற யாகத்தில் இந்த மாதிரி எல்லாம் பண்றதுன்னு கதவு. அதாவது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் பண்ற போது அசுரருடைய யாகத்துல எப்படி எப்படி ஒன்று பார்த்து அவர்களுக்கு சில குறை ஒரு முடி பண்ணி தேவர்களுடைய யாகத்துல குறைவு இல்லாதபடி பண்ணி தேவர்களை ஜெயிக்க வைக்கிற கதையெல்லாம் உண்டு. அது மாதிரி பெருமாள் என்ன பண்றா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த திரிபுர அசுரர்கள் இருக்காங்க அவர்களுடைய பட்டணத்துக்குள்ளே போய் அவர்களுக்கு உபதேசங்கள் எல்லாம் பண்ணார். அவர்களுக்கு சமரசமாய் கலந்து இன்னும் ஒன்று சொன்னாங்கன்னா பெருமாள் உள்ளுக்குள்ள அப்படி போல பெருமாள் அவர்களுக்குள்ளே அனுப்பிரவேசம் பண்ணி உபதேசம் பண்ணார் என்றும் சொல்வதுண்டு. அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா உதாரணமா இப்போ புத்த மதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எம்பெருமானே வந்து புத்த அவதாரம் பண்ணி புத்த மதத்தை உபதேசம் பண்ணார் அப்படின்னு தெரியும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ மோகன அவதாரம் அப்படின்ற இதெல்லாம் என்ன இவர் சொல்றது பார்த்தா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். புத்தர் சொல்ற உபதேசங்கள்லாம் லோகத்துக்கு ஏத்த மாதிரி அஹிம்சா பரமோ தர்மா, அஹிம்சை தான் முக்கியமான தர்மம் அப்படின்னு உபதேசம். இது நம்ம சாஸ்திரமும் அஹிம்சை தான் பரமமான தர்மம் தான் வேதமும் சொல்றது. வேதத்திலேயே அஹிம்சை பரம தர்மம் இல்லைன்னு சொல்ல அஹிம்சா பரம தர்மம் தான் சொல்றது. ஆனால் வேதத்துல யாகம்னு ஒண்ணு இருக்கு, அந்த யாகத்துல பசு ஹிம்சை இருக்கும் விதி இதற்கு எதிர்க்காக பிரச்சாரம் பண்ணி நாங்கள் தான் அஹிம்சை செய்திருக்கோம் அப்படின்னு எடுத்திருக்காங்க. இப்போ பெருமானே தான் யுத்த வேஷம் போன்று யுத்த அவதாரம் பண்ணி அவர்களை மயக்குவதற்காக அந்த மாதிரி திரிபுரத்துல போய் அவர்களை மயக்கி அதுக்காக பெருமான் கள்ள வேகத்தை கூட எடுத்தார். கள்ள வேடத்தை கொண்டு போய் கள்ள வேடம்னா புத்த ரூபம்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். எல்லாருடைய மனசையும் அபகரிக்கிறார். விஸ்வசினியவாம்படி சித்தாகர்ஷகமான புத்த ரூபத்தை கொண்டு போய் அப்படின்னார். கள்ள வேடம்னா கண்டாருடைய நெஞ்சை அபகரிக்கும்படியான அழகிய வேஷத்தை கொண்டு திரிபுரத்திலே புக்கபடியும் அப்படின்னு பிள்ளை கேட்டான். கள்ள வேஷங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒண்ணு என்ன கேட்டா வேஷம் போடுறதுதானே தவிர அங்க போய் செய்ய போற காரியமும் அவர்களை ஏமாத்துறதுதான். அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார் போலே சொல்லி அவர்களை ஏமாற்றுவது அப்படிங்கிற ரீதியிலே கள்ள வேஷம் என்று சொல்லுவார்கள். ஆனா இங்கே நம்ம வியாக்கியான கள்ள வேஷம் அப்படின்னா எல்லாருடைய மனத்தையும் அபகரிக்கிற அப்படின்னு கள்ளன் தான் அபகரிக்கிறவன் அப்படின்னு தானே அர்த்தம். அதனால அது பெருமாளை அவதாரம் பண்ணி போனதை பார்த்த உடனேயே இன்னும் இவர்களை எழுதி கொடுத்துருவார்களாம், நீ என்ன சொல்றோ அதை செய்யறேன் அப்படின்னு. அந்த அளவு அவர்களை மனம் கவர்கிற அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டையும் சாதிச்சிருக்க எல்லாருடைய மனத்தையும் அபகரிக்கிற வேகத்தை அப்படின்னு விஸ்வசனீயமாம்படி சித்தாகர்ஷகமான புத்தி ரூபத்தையும் தாக்குதலை சாதிக்கிறார். இப்ப கள்ளம்னா அப்ப ஏமாத்திரம் அர்த்தம் இல்லையான்னா இப்படி அவர்களுக்கே விசுவாசம் வரும்படியாக ஒரு ரூபத்தை இருக்கு. இவரை பார்த்தாலே இவர் அப்படின்னா செய்ய வேண்டாம், ரொம்ப நல்லா நமக்கு வேண்டியவர் அப்படிங்கிறாராம். தேவாசுரை தேசத்துல ஒரு சமயம் அமிர்தம் வரும்போது அமிர்த மகனம் பண்ணும்போது அமிர்தம் வந்தது. தேவர்கள் அந்த அமிர்தத்தை அமிர்தம் வந்த உடனே தேவர்கள் அந்த அமிர்தத்தை எடுத்துனான். அந்த சமயத்தை அசுரர் வந்து தட்டி பிடிச்சு போயிட்டா மொத்த அமிர்தத்தையுமே தேவர்கள் திகழ்த்தி நிக்கிற என்ன பண்றது தெரியாம. அப்ப பெருமாள் ஒரு மோகன அவதாரம் இருக்கார், ஒரு நாட்டியார் திருக்கோளம் சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு பெண்ணாக இருக்கார். அந்த பெண்ணை பார்த்து மோகித்து அசுரர்கள்லாம் என்ன பண்ணார்களா அந்த அமிர்தத்தை அவரே கொடுத்தார். ரொம்ப அழகா இருக்காய், ஆனா அவர்களுக்கு கொடுத்து நீங்களே எங்களுக்கு கொடு, நீயே எங்களுக்கு கொடு, உன் கையால சாப்பிட்டா அமிர்தம் அமிர்தம் அமிர்தமா இருக்கும், இல்லாட்டா அமிர்தம் விஷமாயிடும் அப்படின்னு இந்த மாதிரி வார்த்தை இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட போய் அமிர்தத்தை கொடுத்துட்டார். அசுரர்கள் எல்லாம் அப்புறம் அமிர்தத்தை நினைக்கவே இல்லை, அவளையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவளையே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவ கையால போடுவாளா அப்படின்னு பார்த்துருக்கான். அந்த அளவு மோகம், அதான் கள்ள வேடம் அப்படின்னா அவளும் விசுவசனியமாம்படி அவர்கள ரொம்ப ரகசியமா இருக்கிறவர்கள்லாம் கூட எத்தனையோ பிளான் பண்ணி அவர்களை கொண்டு வந்து தட்டி பறிச்சுட்டார், ஆனா இதுல போய் மோகிச்சு விழுந்துட்டார். அந்த மாதிரியாக எம்பெருமான் புத்தா அவதாரம் இருந்த போது அச்சயமான ஒரு ரூபம் ஒரு இந்து ரொம்ப அழகா இன்னைக்கு போட்டோ எல்லாம் எப்படி போட்டுருக்கான், சில பேர் ட்ரெஸ் எல்லாமே போட்டுருக்கான். புத்த மதத்துக்கு இப்படி பிரசாரம் போ இருக்கு இல்லையா, ஏன்னா அவர் சொன்ன தர்மங்கள்லாம் அப்படி அதெல்லாம் வைதிக தர்மம் மாதிரியே இருக்கும். வைதிகத்துல வேதத்துல என்ன தர்மம் சொன்னாலும் அந்த தர்மத்துக்கு நேர் எதிர் தர்மம் அவர் சொன்னாருங்கிறது இல்லை, இந்த வைதிக தர்மத்தையே வைதிகமா இல்லாம சொன்னார் அப்படிங்கறதுதான். வைதிக தர்மம் அஹிம்சா அப்படிங்கிறது வைதிக தர்மம், அஹிம்சா சர்வா பூதானி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஹிம்சை பண்ணா பாபம் சொல்லியிருக்கு, பரஹிம்சை பண்ணா நரகம் உண்டு அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை, இது வைதிக தர்மம் தான். இந்த வைதிக தர்மத்தையே அவைதிகமா சொல்றார் அப்படின்னா எப்படி கேட்டா, இந்த இது வைதிக தர்மமா இருந்தா கூட யாகம் இருக்கோ, யாகம் பண்ணும்போது யாகத்துல சின்னதாக ஒரு பிராணி வதம் அப்படிங்கிறது உண்டு, அது வைதிக சிறந்தியோடு கூட எம்பெருமானுக்கு அர்ப்பணம் பண்றோம் என்கிற ரீதியிலே பண்ணக்கூடியது, அது பகவானுக்கு சமர்ப்பணமாக செய்யக்கூடியது. அது வரைக்கும் வைதிகர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா தஸ்மாத்தியே வதா அவதா அப்படின்னு இது வதத்திலேயே சேர்த்து இல்லை, ஏன்னா எம்பெருமானுக்கு ஆகிறது, அது மட்டுமல்லாமல் அந்த பிராணி வந்து சொர்க்கத்துக்கு போகும் என்பதாக நான் யாகம் பண்ணுவது எதற்காக அப்படின்னா சொர்க்கத்துக்கு போவதற்காக, அந்த மாதிரி அந்த பிராணியும் சொர்க்கத்துக்கு போகும் என்பதாக சாஸ்திரங்கள் எழுதி வச்சிருக்கான். அதை விஷயம் அதை சின்ன எது கிடையாது, இது ஹிம்சை இருக்கு அஹிம்சா பரமோ தர்மஹா அப்படின்னு. அதனால வைதிகத்திலே சொல்லப்பட்ட அஹிம்சை இருக்கு, அந்த அஹிம்சையே சொல்லியிருந்தது, ஆனா அது அவைதிகமாக்குவது அப்படின்னு. இதுதான் புத்த மதம், அவர்கள் சொல்ற தர்மங்கள் எல்லாமே வேதத்திலே சொன்ன தர்மங்கள் தான், ஆனா வேதத்துல வைதிகமாக சொன்னதெல்லாம் அவைதிகமாக ஆக்கிவிடுவார், எந்திரமானுக்கு உரியது இல்லை, அது தெரிஞ்ச பிரச்சனையே கிடையாது. சுவாமி தேசிகன் வந்து கீதா பாஷ்யம் வியாக்கியான தாத்பரிய சந்திரிகை அப்படி செய்யும் போது எம்பெருமானுக்கு திருவாராதனமாக அவனுக்கு நான் இதை சமர்ப்பிக்கிறேன்னு நினைச்சுண்டு யாகம் பண்ணி சமர்ப்பிச்சாதான் அது சுத்தம், அது இல்லாமல் நான் என்னுடைய சொர்க்க முதலான பலன்களுக்காகவோ இல்ல லௌகிக பலன்களுக்காகவோ யாகம் பண்றேன்னு சொன்னா அப்ப அது தோஷம் தான் சாய்க்கிறேன். அந்த ரீதியில அது வைதிகமான தர்மமாக எந்திரமா வைதிகம் சொன்னாலே பகவத் ஆராதன ரூபம், அந்த ரூபத்தை மட்டும் மாத்தி வச்சிருக்கோம். அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, அவர்களை ஏமாற்றும்படியான ஒரு புத்த ரூபத்தை எடுத்து ஏன் இவாள் அப்படி மாத்தறா அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதான் எந்திரமாவுடைய சந்தர்ப்பம், சிபாமி அஜஸ்திரம் அசுபா ஆசிரீஸ்வேக யோனிஷு, எந்திரமாவுடைய ஒரு சந்தர்ப்பம் என்னன்னு கேட்டா, யார் வந்து எந்திரமானுக்கு எதிரியாக விரோசமாக இருக்காளோ அவளை இன்னும் பாதாளத்தை தள்ளிடுவோம், யார் எந்திரமானுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்காளோ அவளை இன்னும் மேல கொண்டு வருவோம், அதிமாத்திர ஆணுக்குள்ளிய பிரவிற்த்தாக அதிமாத்திர பிராப்திக்குள்ளிய பிரவிற்த்தாகனு சீபாஷியத்தில் சாதிக்கிறார். அதாவது எனக்கு பெருமானை பத்தி தெரியாது, எனக்கு அதனால எனக்கு ஒண்ணு புரியல அப்படின்ட்டு போறவங்க இருக்கும் உதாசீனமாக, அப்படி இல்லாமல் ராவண இரண்டகத்தி மூர்த்தி சுபாடம் முதலாக போல அதிமாத்திரம் பிராதிகூல்யமாக எந்திரமானுக்கு எதிராக பிரச்சாரங்கள் எல்லாம் பண்ணி நிலை யார் இருக்காரோ அவால அவ பிரச்சாரத்துக்கு ஏத்த மாதிரியே இன்னும் சில பிரச்சாரத்தை பண்ணி இந்த மதத்தை எல்லாம் காமிச்சு அவளுக்கு இன்னும் என்னைக்குமே அவளுக்கு வந்து சீதை குண்டத்துக்கு பிரசித்திக்கு பிரசித்தியே கிடையாது, இன்னும் பத்தாயிரம் பெண் எடுத்தா கூட பிரசித்தி வராது அப்படிங்கிற மாதிரி அவளை பண்ணிடுறாங்க. யார் அதிமாத்திர ஆணுகூல்யத்தில் இருக்கா, சாஸ்திரங்கள் எல்லாம் ஒண்ணும் தெரியாது, எந்திரமான்லாம் ஒண்ணும் தெரியாது, ஆனா ஆணுகூல்யத்தில் மாத்திரம் இருக்கான்னு சொல்லுவோம். அப்ப அவனை மெதுவா அடுத்த ஜென்மத்துல ஒரு பாகவத குலத்துல கிரட்டி வச்சு சரணாகதி பண்ண வச்சு மோட்சம் கொடுத்துருவான் சுலபமா. அது எம்பெருமானுடைய சங்கல்பம். இது விசேஷ அதிகாரிகள் விஷயம் சாதிக்கிறார், எல்லாருக்கும் கிடையாது. என்ன அபவானுக்கு கர்மாதீனமா பணம் வரப்போகுது, ஆனா ரெண்டு பேர் விசேஷ அதிகாரிகள், ஒருத்தர் அதிமாத்திரம், அதிமாத்திரம்னா ரொம்ப அதிகமா இருக்கும், எல்லையை கடந்த அளவிலே அனுபவித்திருப்பவர்கள், இன்னொருத்தர் எல்லையை கடந்த அளவிலே திருப்பி கொடுத்திருப்பார்கள். அந்த மாதிரி இருக்கவாதான் தேவர்களையும் ஊச்சுடையன்னு ஆரம்பிக்கிற அசுரர்கள் முதலானவர்கள். அதனால அஹிம்சா பரமோ தர்மஹா என்று கொண்டு காடுக்குட்பட்ட சத்ருதந்துக்கள் நோவு படுகிறது என்று பயம் தோற்ற மிருது பத நியாசமாக நடந்து போய் அசுரனுடைய திரிபுரத்தை உட்கவாரும் அசுரரை உள்ளங்கலந்து அசுரரை அந்த பிரவேசித்து கள்ள வேடத்தை கொண்டு போய் செய்கிறார். கள்ள வேடம் அப்படிங்கிற அர்த்தம் சொன்னோம், கொண்டுனா ஏற்றுக்கொண்டு அப்படின்னு அர்த்தம். அதாவது புத்த ரூபத்தை எந்திரமான் ஏற்றுக்கொண்டுனா அவதாரம் அப்படின்னு தாற்பயம், புத்த ரூபமாக ஒரு அவதாரத்தை தண்ணி போய் அப்படின்னு போட்டிருக்காரு. போய் நாங்க போனாரு, போகும்போதே ரொம்ப ஜாகிரதையா போனாரா, ஏன் அப்படின்னு கேட்டா காலில் ஏதாவது வந்துருக்கா, அப்புறம் அஹிம்சையா போய் ஹிம்சையா இருக்கிறா என்ன அப்படின்னு பயமா இருக்கு, அதனால காலால் கூட நடக்கிறதுக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறா. ஜெயின மதத்துல அப்படிதான் இருக்கு, காலால் நடந்தா கூட அந்த சுற்று ஜந்துக்கள் எல்லாம் போயிடுமே அப்படின்னு பயம், வாயால் ஊதினா கூட சுற்று ஜந்துக்கள் நிறைய இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் உண்மையில இதெல்லாம் ஒரு பாபத்துல சேர்த்துக்கிறேன், பெரிய அளவுல பாபத்துல சேர்த்துக்கிறேன். ஏதோ நம்ம ஆகாரத்துல இந்த மாதிரி சில சுற்று ஜந்துக்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு போடுதுன்னா அதுக்கு பரிகாரமாக வைத்தியவாதி எல்லாம் பண்றது. மற்றபடி இது இருந்தால் இதுதான் ஊதினா பாபம், நின்றா பாபம், நடந்தா பாபம் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க, அது இயற்கைக்கு விருத்தமானது. ஆனா என்ன பண்ணா அஹிம்சாபரமா நீங்க சொன்னதை எடுத்துட்டு அதையே கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி சொல்றான். ஆனா அவளை மயக்குவதற்கு அப்புறமா என்ன பண்ணாரா அப்படின்னு கேட்டானா, சுத்த நந்துகள் நோவு முடிகிறது என்று பயம் தோற்ற அப்படியே அந்த பயம் தெரியல, எல்லாத்துக்கும் தெரியும் முடியாக அப்படி இப்படி நடந்து போனா, ஆஹா இவரளோ பரம அஹிம்சாபரம், அஹிம்சையை கடைபிடிப்பவர், அப்ப நீங்க தர்மத்தை சொல்லுவோம் அப்படின்னா யாகம் எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா அவனுக்கு சரிவிட்டான். உங்களுக்கு யாகம் பண்ணாதானே உழைக்க முடியும், யாரும் இல்லைங்க முடியாது. இப்ப யாகத்தினாலே வரக்கூடிய சக்தி கிடையாது, தபஸ்னாலே வரக்கூடிய சக்தி கிடையாது, மொட்டை எத்தனை பேரும் உட்காருவோம் அப்படின்ட்டு மொட்டை எத்தனை உட்காந்து அவ்வளவு. அதனால கள்ள வேடத்தை கொண்டு போய் புறம் புக்கவாறு, புறம்னா திரிபுரம், திரிபுரத்துக்குள்ள போனார். அசுரரை உள்ளம் கலந்து, அந்த அங்க இருக்கக்கூடிய அசுரர்களை உள்ளம் கலந்துன்னா அந்த சித்திகளுக்கு அர்த்தம் பண்ணுறது, வெறும் சொல்றது மாத்திரம் இல்லாம உள்ளுக்குள்ளவே அவளுக்கு புரிய வேணும் இல்லையா. அதனால உயிரிழந்த உபாயங்களும் அசுரர்களோடு சமரசமாய் கலந்து தாக்கம் சொல்ற, அவளோட கூட இருந்து அவளுடைய அவளுக்கு வந்து வேண்டிய மாதிரி இருந்து கடைசியில என்ன கேட்டார்னா, அவர்களுக்கு வைதிக சந்தை போகும்படி பண்ணி பிராணனை உண்ட உபாயங்களும் பிராண சம்ஹாரம் பண்ண உபாயங்கள் என்றுதான். அதை என்ன அவர் நினைச்சு பார்க்கிறார், என்ன மாதிரி கையாளுறாரு இவர் செந்திருவான் அப்படிங்கறத பார்த்தாலே வேடிக்கையா இருக்கும். என்ன இவர்களை நோய்க்கணும் அந்த மோகனாவதாரம் கோயில், அதுல சிவன் பாகவதத்தில் அழகாவிடும், இந்த அசுரர்கள்லாம் வந்து அமிர்த கலசத்தை தட்டின் போட்டார், தேவர்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம திகச்சின்னு இருக்கா. அப்போ பெருமான் என்ன சர்வோபாய விதி ஈஸ்வரகான்னு வரும், சர்வ உபாயமும் தெரியும் பெருமான், யாரை எப்படி பண்ணணும் தெரியும். இப்ப மறுபடியும் ஒரு யுத்தம் ஒண்ணு பண்ணி அசுரர்களை கொண்டு தேவர்கள் கொடுத்தானா, அவன் கையில அமிர்தம் இருக்கும் இல்லையா, யுத்தம் பண்ண ஆரம்பிச்சா அமிர்தத்தை காட்டிருவான், காட்டா யுத்தத்துல சம்பாரங்கள் எல்லாம் வராது, இல்லாட்டா கொட்டிட்டு வேணும். கடைசியில் தேவர்களுக்கும் இருக்காது அசுரர்களுக்கும் இருக்காது, இவ்வளவு பாடுபட்டு தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்கணும் என்று அவர்களுக்கு ஆறு அமுது ஊட்டி அப்படிங்கிற குழந்தைக்கு அமுது ஊட்டுற மாதிரி தேவர்களுக்கு அமிர்தத்தை ஊட்டி இருக்காரு. அன்னைக்கு அவன் சர்வோபாயிட்டு சமஸ்த உபாயமும் தெரிஞ்சபடினால பெருமாள் என்ன பண்ணாருங்க, எப்படியாவது கவரணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அசுரர்களை மனம் கவர்றதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரூபத்தை வச்சுங்க, அதான் மோகன ரூபத்து, இல்லைன்னா வேற ஏதாவது ரூபம் எடுத்து போய் சொன்னாங்க அப்படின்னா கேட்க மாட்டான். இதெல்லாம் இவாழ்க்கிட்ட செல்லாது, அதான் சாமரட்சு குணாய கல்பது மதான மர்த்தோ புத்திதே சுவித்தியதே ராமாயணம் சாமதான தேவங்கள்ல இருந்து வராது, பராக்கிரமஸ்தேவ மமேகரோச்சதேன்னு. அந்த மாதிரியாக இவர்களுக்கு என்ன உபாயம் பண்ணுங்கிறது தெரியும். அந்த சமயத்துல அந்த அமிர்தத்தை வரவேற்கிறதுக்காக பல விதமான உபாயங்களும் பண்ண எம்பெருமான், முதல்ல முதல்ல அந்த மலையை கொண்டு வந்து போட்டது, அதுக்காக கமட்டமா இருந்தது, அதாவது ஆமையா இருந்தது, அதுக்கப்புறம் மேலையும் இருந்தது, அதுக்கப்புறம் தேவர்கள் பக்கம் அசுரர்கள் பக்கம் இப்படி எட்டு ரூபத்துக்கு விமானம் எடுத்தான்னு சொல்றது உண்டு. அந்த சமயத்துல அந்த மாதிரி பல விதமா இருந்த எம்பெருமான் எடுத்த எட்டாவது ரூபம் தான் இது. ஏழு ரூபம் எடுத்து பழையதான் அவர்களுடைய காரியத்தை நடத்தி கொடுத்திருக்கும் போது சர்வ உபாயம் இருக்கு. ஏன்னா எப்போ ஆமையா போனோம்னோ எப்போ தெய்வமா இருக்கணும்னோ அசுர உழைப்பிலே கலந்து வேற இருந்து அமிர்தம் தான் வந்திருக்கார். மலையாவே வேற நிற்கிறார். என்ன அப்பதான் கடைய முடியும்? மலையை போய் கடையில முடியுமா? இதெல்லாம் ஒரு கதைன்னு பார்த்தா நிறைய பேர் வேடிக்கை இருக்கு. மலையை கடைஞ்சால் அப்புறம் வாசுகியை வந்து சர்ப்பத்தை வந்து கயிறாக்கினார், மலையை கடந்தா இதெல்லாம் கதையா செய்ய இதெல்லாம் நம்ப முடியுது அப்படின்னா இது மொத்தமுமே பகவான் தான். மலை ரூபத்தினாலும் பகவான் தான் இருக்கான், இந்த வாசுகி ரூபத்திலையும் பகவான் தான் இருக்கான், கரையிறனும் பகவான் தான், எல்லாமே பகவான் தான் இல்லை. அப்படிதான் புராணம் எல்லாம் சொல்றது. எல்லாத்தையும் இதெல்லாம் உண்மையிலே நடக்காது, நம்ப முடியாது இல்லை. ஆனா பகவான் இருக்கு அப்படின்னா மொத்தமும் நடந்துருக்கு. அவர் சர்வ உபாயம் இருக்கு, எல்லா உபாயமும் தெரிஞ்சு எல்லாம் நடத்தின் இருக்கிறது. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்போ அசுரர்களுக்கு ரொம்ப சுலபமான வழி அவ கொண்டு வந்து கலசத்தோடு அப்படியே அவர் பேரும் கொடுத்துட்டான். அந்த மோகனாவதாரத்தின் திருவாக்கையில் குடித்துட்டு நீ போடுன்னுட்டார். அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போடாமல் தேவர்களுக்கு மாத்திரம் பரிகாரம் பண்ணார் அப்படின்னு சரித்திரம் இருக்கு இல்லையா. அதான் சர்வோபாயம் இருக்கு அப்படிங்கிற ரீதியில இங்கேயும் அசுரரை உள்ளம் வேதம் செய்தித்து உயிருண்ட உபாயங்களும் மயக்கும்படியான ரூபம், மயக்கும்படியான உபதேசம், இதையெல்லாம் பண்ணி ரிஷபாவதாரம் ஒரு அவதாரம். அவர் என்ன பண்ணா அவரு இந்த மாதிரி நிறைய காட்டுது. அவர் ரிஷபர் அவர்களை மயக்குவதற்காக ரிஷபதேவர் அப்படிங்கிற பாகவதத்தை ஒரு அவர் வஸ்திரங்கள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் இப்படியே காத்துல போய் தெரிஞ்சுட்டு எதுவும் பண்ண வேண்டாம், வஸ்திரம் இல்லாமல் இருந்தா போதும், அதுவே பெரிய தர்மம். அதுக்கப்புறம் வந்து வைராக்கியத்தை உபதேசம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ரிஷபதேவ ஆசிரத்துல ரெண்டு உண்டு, மொத்தம் நல்ல உபதேசங்கள் எல்லாம் இருக்கும், இன்னொரு பக்கமா தான் விபரீத ஆசாரம். இதை பார்த்துட்டு சில பேர் என்ன பண்ணான்னு சரி நாமளும் அப்படியா வஸ்திரம் இல்லாமல் இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சா அதான் ஜெயின மதம். ஜெயின மதத்துல ரிஷபாவதாரத்துல முதல்ல வருது. முதல் அவ தீர்த்தகரான் முதல் தீர்த்தகர் தான் தீர்த்தங்கிறார், முதல் தீர்த்தர். அதுக்கப்புறம் அந்த ஜெயினர் இருக்கார் இல்லையா மகாவீரன், அவர் 23 அத்தனை பேர் வச்சுக்கப்புறம் வச்சா வந்திருக்கா அப்படின்னு சொல்றான். அப்ப அவர்களுக்காக என்ன பண்ண டிஎஸ்பிதான் பரம தர்மம், வஸ்திரம் இல்லாம இருக்கிறது தான் திகம்பராதா, வஸ்திரம் இல்லாம இருக்கிறது தான் பரம தர்மம் அப்படின்னு நினைச்சிருந்து அது அப்படியே அப்படியே லோகத்துல பிரச்சாரம் எல்லாம் பண்ணி நீக்கும் முன்பு அந்த தர்மத்தை தர்மம் சொல்லிட்டு அவரை வச்சிருக்காங்க. உண்மையில என்ன அப்படின்னு கேட்டாங்க, சரீரத்துல இருக்கிறதுக்கும் சரீர தர்மம் இருக்கிறதுக்கும் இது விட முடியாது. இப்ப சுகாச்சாரியர் கூட காற்று வஸ்தம் இல்லாம இருந்தார் அப்படின்னு சொல்றது உண்டு, சுவாமி தேசி அதெல்லாம் எடுத்திருக்காரு. அப்ப அப்படிலாம் இருந்தாலே நாங்க இருக்கலாமா அப்படின்னா சரீர தர்மத்தை விட்டு வர உண்டு. ஆகாரம் கிடையாது, தூக்கம் கிடையாது, அவருக்கு நிதிரை முதலானதெல்லாம் கிடையாது. இந்த சரீரத்துல ஆகாரம் தூக்கம் முதலானதெல்லாம் இருக்கும்போது அப்ப அந்த தர்மத்தை விட முடியாது. சுகாச்சாரி அப்படின்னு அவரு சாப்பிட மாட்டார், அவர் தூங்கவும் மாட்டார், சரீரத்தை பத்தி கவலை கிடையாது, ஆத்மாவை பத்தி கவலைப்பட்டு சரீரத்தை விட்ட வராது. சரிய விரும்ப ஓடிட்டு இருக்க தவிர அந்த தர்மம் எதுவும் அவர் குளிக்கவே மாட்டாராம். சுகாச்சாரி குளிக்காம ஆனா வாசனையோட இருக்கார் அப்படின்னா பாத்துக்குவாரு. ஒரு உதாரணம், சின்ன உதாரணம், அவர் கட்டார் இருந்தாலே நமக்கு நாட்டை நமக்கே தாங்க முடியல. அப்போ அந்த மாதிரியாக சரீர அவர்கள் வந்து சரீர சம்பந்தத்தை அந்த தர்மத்தை எல்லாம் விட்டு இருந்தபடினாலே அவர்களெல்லாம் சந்தியாசனம் பண்ணலைனாலோ இல்ல வந்து குளிக்கலைனாலோ இதெல்லாம் தோஷமாகாது அவர்களுக்கு. கஷ்டம் இல்லாம இருந்தாலும் அதெல்லாம் தோஷமா. ஆனா இவர் இப்படி வந்து ஒரு பண்ணவே அதை அவன் எடுத்துட்டார். ஐயம் அவதாரான்னு ஆரஞ்சு பாகவதர் சொல்ற ரஜசோ கொப்புளுதா அப்படின்னு, இதெல்லாம் புத்திமான மாற்றத்துக்காக பண்ண அவதாரம் இது அப்படின்னு அதுலயே சொல்ற. அதான் கள்ள வேடம், அவர்களும் மோகிச்சு போகணும்னு ஒரு வேடத்தை எடுத்து அவளுக்கு பிடிக்காமனு சொல்லி அவர்களே உள்ளம் பேதம் செய்துட்டு உயிர்ந்து உபாயங்களும் திரிபுரத்துக்கு மாத்திரம் சொன்னது அவர்களுக்கு உள்ளம் பேதம் செய்தார். இதே மாதிரி சிறக்கி கரதானேன விதானம் அப்படின்னா, நான் யார் தலையில கை வைக்கிறேனோ அவன் நசித்து போகணும், பசுமாகணும்னு பஸ்மாசம் வரம் கேட்டான் பரமசிவன். அவர் அழகா சொல்ற இந்த மாதிரியா ஒருத்தர் வரம் கேட்பார் அப்படின்னு, நான் யார் தலையில கை வைக்கிறானோ அவன் நன்னா இருக்கான் வரம் கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னா ஏன் கேட்கல அப்படின்னா பகவத் பக்தரான கேட்டுதான் அவரே சொல்ற நாராயண பக்தர்னு விட்டார். அவர் சொல்ற நாராயணி விட்டல எம்பெருமானுடைய பக்தரான் அப்படி கேட்டுவான், நான் யார் தலையில கை வைக்கிறானோ அவன் நல்லா இருக்கணும் க்ஷேமா இருக்கணும்னு கேட்டுவான். இந்த சிவனுடைய பக்தன் தானே அதான் இப்படி கேட்டாங்கிறாரு ஸ்பெஷமா சொல்றாரு. அப்ப வந்து கடைசியில வந்து பெருமாள் என்ன பண்ண, பெருமாள் என்ன பண்ணி ரெண்டு மூணு புறாக்கள் ரெண்டு மூணு இந்த மாதிரி இருக்கு. அதுல ஒண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டானா, பெருமாள் ஒரு ஸ்ரீ ரூபம் எடுத்துன்னு போனேன், அதை பார்த்தீங்கன்னா நோய்த்து போயிட்டான். உடனே நான் வந்து நம்ம விவாகம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீ வந்து விவாகம் பண்ணிக்கலாம் கேட்கல, நான் வந்து சேர்ந்து இருக்கலாம்னு கேட்டான். ரொம்ப சந்தோஷம், அதனால ஒண்ணும் இல்லை, நீ வந்து என்ன எண்ணெய் எல்லாம் தேய்ச்சு நல்லா சுத்தமா வா அப்படின்னா, சரி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். நல்ல பயிலா அப்படின்னு பண்ணி சுத்தமா வரணும்னா உடனே என்ன எடுத்து கல்ல வச்சுக்கிட்டான் அப்படின்னு கேட்டு உடனே அவனே பிரசவம் ஆயிட்டான் அப்படின்னு. அதனால மோகனம், இது அவனை மோகனம் பண்ணுவதற்க உள்ளம் பேதம் செய்திட்டு உயிரிழந்த உபாயம். உள்ளம் பேதம் செய்திட்டுனா அவளே அறகுறையாக யாகம் எல்லாம் தவசம் எல்லாம் இருக்கும்போது அது மொத்தத்தையும் ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமா பண்ணிவிட்டு அர்த்தம். உயிரிழந்த உபாயங்களும் வெள்ள நீர் சிறையான என்னுடைய வேறலாமை விலங்க நின்றதும் ஆற்றம் இல்லாமல் கங்கையை தலையிலே விட்டுக் கொண்டிருக்கிறவன் சிவன். வெள்ள நீர் அப்படின்னா வெள்ளம்னாலே ஜலம் தானே, சமுத்திரமான ஜலத்தை அர்த்தம் பண்ணுவேன், சமுத்திரமான ஜலத்தை ஜடையிலே உடையவன். என்னிடை வேறலாமை விலங்க நின்றதும் எம்பெருமானையாகவே அவனை நினைச்சிருக்கான். எம்பெருமான் திருமணிகளை இடத்தை கொடுத்தான் அவனுக்கு, இல்ல தான் அவனுக்குள்ள அந்தரியாமையா இருந்தான். ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டானா, சிவனையும் பெருமாளையும் பிரம்மாவையும் சமமாக வைத்து மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லும்படி எம்பெருமானை ஏற்பாடு பண்றான். இது லோகத்தில் இருப்பாலும் பிரமிச்சுட்டு இருக்காரு சொல்ற முடியும், லோகத்தில் இருப்பாலும் நிறைய பேர் பிரமிச்சுட்டு இருக்கா, இப்படி மும்மூர்த்திகளுமே ஒண்ணுங்கிறாளே, அரியும் சிவனும் ஒண்ணு அப்படிலாம் பிரச்சாரம் எல்லாம் பண்றாளே அப்படின்னா, இப்படி பயிற்சி கேட்டமா இருக்கா, பிரமாணத்தை வச்சு பார்க்காம என்ன கேட்டா, இந்த காலம் மாதிரி எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், எல்லாரும் சமமா இருக்கணும், அதுதான் வசந்தது அப்படின்னா சொல்லிட்டு, இதை பார்த்தா எல்லாருக்கும் ஓஹோ அப்படிதான் வாசம் தான் அப்படின்னு சொல்லணும், நம்ம ஒற்றுமையா இருக்க வேண்டாமா, அப்படி சமாதானமா போக வேண்டாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவா இருக்க. இந்த மாதிரி சொல்லும்படி ஏற்பாடு பண்ணதே பெருமாள் தான். ஏன்னு கேட்டா, பெருமாள் தான் சர்வசிரேஷ்ட, பெருமாள் தான் வந்து பிரம்மாவை படைத்தார், அந்த பிரம்மா தான் சிவனை படைத்தார், நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான், இல்ல சில கட்ட விசேஷத்துல பெருமாளே சிவனை படைத்தார் அப்படின்லாம் இருக்கு. பிரம்மா எல்லாரையும் படிச்சு படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிவன் இருக்கும்போது தான் ஒரு அவதாரம் எடுத்து அவனோட கூட உட்காந்துட்டான். அவ பாக்குறவன்லாம் என்ன நினைப்பான் அப்படின்னா, ஓ சிவனுக்கு ஒரு சமம், ஏன்னா விஷ்ணு அப்படின்னு ஒரு ரூபத்தை எடுத்துட்டு பகவானை விஷ்ணு ரூபத்தை எடுத்துட்டு சிவனுக்கு சமமாக, சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் சமமாக, சிவனை கூட்டி நீ சம்மாரம் பண்ணுங்க, பிரம்மாவை கூட்டி நீ சிருஷ்டி பண்ணுங்க, நான் வந்து ரக்ஷணம் பண்றேன் அப்படின்னு நாங்க மூணு பேரும் மூணு செலுத்து சொல்லலாம், என்ன ஓகேவா அப்படின்னா, அவள ஓகே அப்படின்னு எதை பார்க்க, நாங்கள் மூணு பேரும் மூணு பண்றோம் அப்படின்னு சொல்லி நீ லோகத்தில் இருக்கோம்னா அப்படி நினைச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுல. அப்போ வெள்ள நீர் சடையானும் முன்னுடைய வேறலாமை விளங்க, எம்பெருமானை காற்றில் வேறு ஓட்டம் ரெண்டு அர்த்தம் சொல்லலாம், வந்து வேறலாமை அப்படின்னா எம்பெருமானே அவனுக்குள்ள அந்தரியாமையாக இருக்கிறவழியான் சிவன் வேறு இல்லை அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடியவர், சிவன் மூலமாக பழைய சம்ஹாரம் முதலாளர்கள்லாம் நடத்தி கொடுக்கிறார். பாகவதத்துல என்னவரும் கேட்டா சிவனை படைச்சாரா, அதுக்கப்புறம் வந்து பிரம்மா என்ன பண்ணான்னு கேட்டா, முதல்ல பிரம்மா கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துங்க, பெருமாள் நீ வந்து ஜெகத் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு பொறுப்பு. அதனால பிரம்மா என்ன பண்ற, முதல்ல ஜெகத் சிருஷ்டி யார் யாரை பண்றாலோ அவெல்லாம் கூட்டு நீங்க ஜெகத் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணார். அதனாலதான் பிரஜாபதி என்ன அப்படிதான் வந்தா, பிரஜாபதியோட கூட்டிலும் கூட்டு நீங்க ஜெகத் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னா, அவன் மூலமா ஜெகத் மேல மேல நிறைய பேரை படுத்து விடுறாங்க, அவளுக்கு பிரஜாபதி பேர் நவ பிரஜாபதி தச பிரஜாபதி எல்லாம் சொல்றது வந்து. அப்போ முதல்ல பிரம்மா என்ன பண்ண, சிவனை தான் படைச்ச, முதல்ல சிவன் வந்து படைச்ச, ருத்ரன் பெயர் வச்சு அதுதான் இருக்கு, நீ சிருஷ்டி பண்ணுல சிவன் சில சிருஷ்டி பண்ண, அதை பார்த்து பிரம்மாவே பயந்துச்சான், ருத்ர கணங்கள் பெருவெல்லாம் சிருஷ்டி பண்ணேன் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு, அதை பார்த்து பிரம்மாவே பண்ணி போரும் நீ சிருஷ்டி பண்ணது போரும் அப்படின்னா, என்ன என்னதான் பண்றதுன்னு கேட்டா சம்மாரம் பண்ண அப்படி பாகவதங்கள் கதை இருக்கு. அதனால நின்னடை வேறலாமை விளங்க நின்றதும் அப்படின்னா, எம்பெருமானே பிரம்மாவுக்குள்ளே அந்தரியாமையா இருந்து சிருஷ்டி பண்ணி, சிவனுக்குள்ளே அந்தரியாமையா இருந்து சம்ஹாரம் பண்ணி இதெல்லாம் பண்ற, மேலே இவர்கள் பண்ற அளவு உள்ளுக்குள்ள பெருமானே அந்தரியாமையா இருந்து பண்ற அப்படின்னு. இன்னொன்னு சாமானிய ஜனங்களுக்கு எல்லாம் கூட இவா எல்லாரும் ஒன்றுதான் வேற வேற கிடையாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி நடுவுல ஒரு அவதார் பெருமானே எடுத்து அவங்க தேசிய வரதராஜ வந்து அதை சாப்பிக்கிறார். இந்த விஷயத்தை சாத்தோசி தத் சமதையா பதிதம் நட்சத்திரம் அப்படிங்கிற நீ நடுவுல பிரம்மாவுக்கும் இவருக்கும் நடுவில் நீ ஒரு அவதாரிக்கையே மத்தியத்தில் சிவனுக்கும் நடுவில் சாத்தோசி தத் சமதையா அவளுக்கு சமமாக பிரசித்தமாயிருக்கு கடைசி இந்த லோகத்துல பதிதம் நட்சத்திரம் இது என்ன பெரிய ஆச்சரியம் நீங்க மீனா கூட கிடைக்கலையே மீனாவும் ஆகையாவும் ஒருத்தர் பிறந்தாருன்னா அது போல அவளுக்கு சமமா பிறந்ததுமே இந்த ஆச்சரியம் அப்படிங்கிற இந்த பெருமாடா அப்படிப்பட்ட பரபிரம்மம் சொல்லக்கூடிய வேதத்திலே சொல்லக்கூடிய பரபிரம்மாவை கடைசி சிவனுக்கு சமமா பிறந்தது அப்படின்னா பதிதம் நட்சத்திரம் மாயாவதேன மகராஜ சரீரன் தானே உங்க செடி கரீசை வேஷ லோகா அப்படின்னு சொல்றேன் அண்டாவது என்று அபகரிக்கும்படியான அழகிய வேகத்தை கொண்டு திரிபுரத்திலே முக்கபடியும் அசுரரோரே சேர்ந்து வைதிக சிரத்தைகளை போக்கி அவர்களுக்கு பிராணஹானி பண்ணின விறகுகளும் கங்கையை தரித்தருந்தன் ததீனன் என்று பிரசித்தமாம்படி நின்றதும் ததீனன் சொல்ற அதான் அந்தரியாமைய பகவான் இருக்கிற அப்படின்னாலே எந்திரவானுக்கு அதீனன் சின்ன பிரசித்தமாம்படி நின்றதும் அப்படிங்கிறார் இன்னும் சொல்ல போனால் இங்க திரிபுர விற்பாந்தத்தை தான் சொல்றாரு அதனால சிவன் திரிபுர சம்ஹாரம் பண்ணது கூட எம்பெருமானுடைய சகாயத்தினால்தான் அப்படின்னு புராணம் சொல்லி இருக்கு வேதத்திலே இருக்கு விஷ்ணு தேவன் தேவே துருவன் அவா தேவர்கள்லாம் ஒரு வில்லு ஒன்று தயார் பண்ணாலாம் இந்த திரிபுரத்தை எரிக்கணும்னு இருக்குதா ஸ்பெஷல் வில்லு தயார் பண்ணான் அதுல போய் திரிபுரத்தை எரிக்கும்படியா அந்த வில்லு நுனியில யாரையாவது ஆவாகனம் பண்ணும் வில்லு நுனியில யார் வைக்கலாம்னு பார்த்தா நான் விஷ்ணுகிட்ட போய் பிரார்த்திச்சேன் நீர்தான் சரியானவர் அப்படின்னா இன்னும் விஷ்ணு சரியில் வச்சுட்டார் அவரை தான் வந்து அவர் பிரார்த்திச்சு அவர் அங்கே இருக்க வச்சார் அந்த சேதனம் அப்படின்னா அஸ்திரத்தினுடைய நுனிக்குள் அதுக்கு கூர்மையான நுழிகி அதுதான் வந்து பிராமண போக்கடிக்கக்கூடியது அதுல போய் விஷ்ணு வச்சுட்டார் அதுக்கப்புறம் பெருமாள் என்ன பண்ணாருன்னா தேவர்களுக்கு சரி எல்லாம் ஆயிடுச்சு இதை பிரயோகம் பண்ண முடியும் அப்போ யாரை கொண்டு பிரயோகம் பண்ணுறதுன்னு பார்த்துச்சுன்னா அப்பதான் பெருமாள் வந்து சிவனை ஏற்பாடு பண்ணது கை மாபிஷ்யீதி யாரு என்ன சிவனுக்கு பேர் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக சரி என்ன என்ன ருத்ரோவை குரூரா அவரை சம்மாரம் பண்றவா இருக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுவார் ருத்ரன் தான் சம்மாரம் பண்றவார் அதனால அவருக்கே இது கிடையாது பெருமாளுக்கு என்ன குழந்தோ ருத்ரன் சம்மாரம் மூர்த்தியான் அப்படின்னா சம்மாரம் பண்ற பெருமை அவருக்கு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தேவர்களோடு சேர்ந்து பெருமாள் தான் தீர்மானம் பண்ண வரம் கேட்டேன் பசுபதியும் பேர் வேணும் பசுகளுக்கு பத்தியா இருந்து பசுபதியும் பேர் வேணும் தஸ்மா பசு உணாமதிபதி ஏன்னா அவர் பிரஜாபதினு பிரம்மாவுக்கு பேரும் இல்லையா அவர் பிரஜாபதி நான் பசுபதி பிரஜாபசு இருக்கும் இல்லையோ ஆனா பிரஜாபதி நான் பசுபதி எனக்கு பசுபதியும் பேர் வேணும் அப்படின்ட்டு சரி சொல்லிட்டு தேவர்கள்லாம் ஒட்டுண்டு அவரை பசுக்களுக்கு சக்தியாக்கி அவர் பசுபதியும் பேர் வச்சார் அப்படின்னு வேதத்துல கதை இருக்கு அதனால அப்போ இவனுக்குள்ள அந்தரியாமையா இருந்ததும் என்பான் அப்புறம் ஒரு முகம் கழித்து அவருக்கும் அருவி இருந்து அரண் அயன் என உலகை தமிழ்த்தவனே அரண் அயன் என என்பானே இருக்கான் அப்போ புற ஒரு மூன்றெழுத்து சொல்லி அரண் அயன் என புற ஒரு மூன்றெழுத்து அரண் அப்படின்னு சொல்ற முடியுமா அந்த அரணாக எம்பெருமான் அந்தரியாமையா இருந்து இந்த காரியத்தை பண்ணான் அப்படிங்கறது அப்போ என்ன வேடிக்கை இருக்குன்னு பார்த்தானா அசுரர்களுக்குள்ள அந்தரியாமையா இருந்து ஒரு காரியத்தை பண்ணார் அப்புறம் அங்க போய் உள்ளுக்குள்ளவே அவளுக்கு போய் சொல்லி ஒரு காரியத்தை பண்ணார் அப்புறம் வந்து அந்த அஸ்திரத்தில் நுழையில் இருந்தார் அது ஒரு ஜீவனுக்குரிய அந்தரியாமையா இருக்கின்றார் இத்தனை எந்த காரியம் பண்றாருன்னா அப்போ இந்த வைபவங்கள் பிரசித்தமாம் படி நின்றதும் இந்த வைபவங்கள் எல்லாம் உள்ள உள்குடைந்து என்னுயிரை உருக்கி விடுமே என்னுடைய அந்த கரணத்தை உள்ளே குறைந்து ஸ்மரண சந்ததிகள் தோறும் ஒரு விஷயத்தை நினைச்ச திரும்பி அதுவே ஸ்மரணம் வராமலையா இதை நினைத்து பார்த்தால் உன்னுடைய இந்த வைபவமே திரும்பி திரும்பி ஸ்மரணம் வராமல் என்னுடைய ஆத்மாவை உருக்கி உண்ணுகிறது திரவமாம்படி அதை உருக்குகிறது என்பதாக சாதித்தார் கள்ளவேடத்தை கொண்டு ஒரே புறம் நிற்கவாறும் அசுரரை உள்ளம் வேதம் செய்துட்டு அலந்தசுரரை உள்ளம் வேதம் செய்துட்டு உயிரண்ட உபாயங்களும் வெள்ளடைச்சடையானும் நின்னடை வேறலாமே விளங்க நின்றதும் உள்ளமுள் குறைந்து என் உயிரை உருக்கி உண்ணுமே குன்னமானவர் போனுக்கு ஆயர் உருப்படுத்த அடிசி மிண்டுதும் வண்ணமால் மழையை எடுத்து மழை காத்ததும் மண்ணை முன் படைத்து உண்டு உமிழ்ந்து கடந்து இறந்து மணந்த மாயங்கள் என்னும் போது என்ஜம் எரிவானை நிறைகொக்கும் நின்றே மறுபடியும் கிருஷ்ணாதாசு வர திருப்பி கிருஷ்ணாவதார சொல்லாம இருப்பேன். மாயம்னு சொன்னாலே கிருஷ்ணாவதாரம் தான் ரொம்ப முக்கியம். கிருஷ்ணாவதாரத்தையும் சொல்லி அப்புறம் மண்ணையும் படைத்து உண்டு உமிழ்ந்து கடந்து இறந்து மறைந்து மாயங்கள் சொல்லி இந்த பூமியை என்ன பாடுபடுத்தினார் திருமான். சகலமும் பூமிக்கு மொத்தமுமே எம்பெருமான் தான், எல்லாமே படைத்ததிலேருந்து ஆரம்பித்து மொத்தமும் எம்பெருமான் தான். அந்த விஷயத்தையும் அடுத்த பாட்டுல சொல்ல போற, அதை நம்ம அப்போ அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.